குட்டியே புள்ளிமான் குட்டியே ஓமே நீதான் ஒரு பூந்தொட்டியே ஓம் கொழு கொழு கன்னங்கள் பார்த்து என் மனசில் தெருக்கூத்து மோரவிக்கையின் ரகசியம் பார்த்து என் நெஞ்சில புயல் காத்து குட்டியே ஓமே நீதான் ஒரு பூந்தொட்டி.